శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలు మూడు గలం தெரியும் கருணைக்கு ஆலயமாக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது, குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்ன அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கூட்டத்தில் எல்லாரும் சேர்த்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர். ஜானகீகாந்தஸ்மரணம் பார்வதி பதயே. கிருஷ்ணாஷ்டமி சிவராத்திரி பகவான் லோகத்தை அனுகிரகன்றதுக்காக அவர்கள் அந்த நேரத்தில் பூஜை உபவாசம் சிவபஜனை பகவான் ஞானத்தை சொல்றது அவருடைய கீர்த்தனத்தை பண்றது இதெல்லாம் முக்கியமான புனித காலங்கள். இந்த வசந்த நவராத்திரி இருக்கு, அப்போ சரண் நவராத்திரின்னு சரபருக்கு கொடுப்பு. இந்த புரட்டாசி கடைசி மாதத்தில் சரபருக்கு, அப்போ சரண் நவராத்திரின்னு சரத்கால நவராத்திரி அனுப்பினா சாரதா நவராத்திரின்னு வேறு இருக்கு. அது அது துர்கா பூஜைன்னு வேறு வடக்கெல்லாம் சொல்றது, துர்கா அம்பாளுக்கு பிரதமம் இது. இதுஹெச்சால் பரமேஸ்வரி சாந்தமான அம்பாளுடைய சுரகம். இந்த துஷ்டசமரம் பண்ணி கஷ்டங்களெல்லாம் நிவாரணம் பண்ண முடியாமல் ஒரு அம்பாளுடைய இது அந்த சமயத்தில். ஆனால் ஆயுத பூஜைன்னு சொல்றது பற்றியில் இது வந்து தேவி நவராத்திரின்னு சொல்லி துர்கா பிரசனம் ஆகி தேவி பிரசனம் சாந்தமான சுதந்திரமான மாதாவுடைய அவசரம். அது நம்முடைய கஷ்டங்கள்லாம் நிவாரணம் பண்ணுறதுக்காக யுத்த சம்பந்தமான ஒரு அவசரம் புத்திக்கு சாந்தமான அனுகிரகம்ன்ற சமயம். இப்போ இது பத்தினத்துக்கு வரைக்கும் தெலுங்கு தேசத்துலாம் போனால் இது ராமநவராத்திரம் சொல்றது இருக்கு. ஏன்னா ராமநவமி அது ஒன்பது நாளாக இருந்ததுனால அதனால இது ராமநவமி இந்த ராமநவராத்திரம்னு சொல்றது. இந்த வசந்தத்தில் தெய்வ நவராத்திரியும் ராம நவராத்திரியும் ஏக காலத்தில் வருது, ஒரே சமயம் வருது, ஆரம்பமும் பூர்த்தியும் ரெண்டும். ராமனும் ராமனும் தூர்வாகலாமன்னு அருகம்பிடுடைய ஒரு பச்சை அப்படியோ அப்படிப்பட்ட சுருகம் ராமனுக்கு பச்சை ராமனு ஒரு பேர். அந்தாலும் இளைய அருகம் பிரசாத் பச்சையான சுருகம் அம்பாளுடைய சுருகம் இந்தியருடைய சுருகம். இந்த வேதத்துக்குள்ள வேதாந்தம் சொல்றது வேதங்களுக்குள்ள வசந்த உபனிஷத்து ஞானத்தை சொல்றது. அந்த உபனிஷத்துல பத்து உபனிஷத்து பிரதானமான உபனிஷத்து, அது ஈசோ உபனிஷத்துன்னு முதல் உபனிஷத்து பேரு, ரெண்டாவது உபனிஷத்துக்கு கேன உபனிஷத்துன்னு பேரு. இந்த கேன உபனிஷத்துல தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கேவன் தான் ஒரு காலத்துல கேவன்களே எல்லாரும் தங்களுடைய ஜெயத்தை கொண்டாடினானா. இந்த கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு சொல்றப்போ ஒருத்தருக்கு சோப்பரம் இருந்தது, நம்மளால வந்து உங்களால் வந்து உங்களால் வந்து அப்படி ஒரு மனசுல ஒரு அகங்காரம் மாதிரி உண்டாயிடும். அந்த உற்சாகத்துல உற்சாகம் உண்டாகப்பாக கொண்டாடுற சமயத்துல பகவானோட அனுகிரகத்தினால இருக்கணும்னு சொல்லணுங்கிறத ஜனங்களுக்கு தெரிவிக்கணும். பகவான் எந்த காரியத்திலையும் நம்ம ஒரு தூண்டுகளா உபயோகப்படுத்துகிறாரு பேர், நம்மளான ஒரு காரியத்துக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த இது எங்கிற பிராபம் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கணுங்கிறதுக்காக சுவாமி சுவாமி என்னன்னா இங்கிருந்து அதிகமுறையிலும் முடிவுறையிலும் ஒரு ஒவ்வொரு விஷயமும் அவ கொண்டாடத்தை பக்கத்தில் தெரியுது அப்படின்னா. கேனோபுரத்துல ஒரு கதை இருக்குது, கேனோபுரத்துல ஞானத்தை சொல்ற உபனிஷத்து, அதுல ஒரு கதை இருக்குது. தேவதைகள்லாம் கொண்டாடுற சமயத்துல ஒரு பெரிய ரூபம் ஆரம்பம் முறையில முடிவுறையில அப்படி ஒரு ரூபம் ஒண்ணு தெரியுது, பெரிய கதைத்தான் பண்ணுது. அது என்னன்ட்டு தேவதைகள்லாம் கூட்டம் போட்டுருக்கா பக்கத்துல கொண்டாட்டம் நடக்கிற இடத்துல இது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல அர்ஜுன் நினைச்சா. அர்ஜுன் நினைச்சு நீ யாருன்னு அந்த சுருகன் கேட்டு அங்கிருந்து ஒரு சப்தம் வந்தது, நான் அர்ஜுன் பேரு எனக்கு ஜாத்தா வேலை பேரு அப்படின்னு கௌரவமா சொன்னாரு அர்ஜுன் சொல்றான். அப்படியான எனக்கு என்ன சக்தி என்ன, இந்த உலகத்துல சதாத்தையும் நான் வந்து தகைச்சுடுவா இருக்கிறேன். அப்படி ஒரு சின்ன ஒரு பேருந்து எடுத்து போட்டு இவள் தகை விடுங்க. தன்னுடைய சக்கர சக்தியும் பார்த்து அனுபவமான பார்த்து அதை ஒருத்தர் முன்னேறியில இப்ப நீ அறிஞர் வரைக்கும் வாயில்ல தெரிஞ்சுட்டார். அப்புறம் அவன் சரி நீங்க வந்துட்டு வாயு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அங்கே தானே சத்தம் முடியும் அந்த சுரூபத்துல இருந்து அவனுக்கு என்ன சக்தி வந்துட்டு உலகத்துல இதெல்லாம் தூக்கி இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியானா வந்து ஒரு திருமணத்தை போட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு இன்ச்சு நகர்த்து அப்படின்னு சொன்னேன். முடியல அப்படின்ட்டு தைரியம் வந்துட்டு சரி இப்ப நீங்களே இருக்கீங்களே நான் தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் எவ்வளவுனா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இந்திரன் போறான்னு எனக்கு திருப்பி மறந்து வச்சு அது இருந்த இடத்துல சச்சாவதுனால எது அன்பார் ஜில்லுமான பிரகாசமான ஒரே சொன்ன பேசா அம்பாள் வந்து சொன்னதான் அம்பாள் அறிவிச்சார். அறிவிச்சோம்னா அப்பா இது வரைக்கும் தெரிஞ்சு சட்டா பரமாத்மா பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபம் உங்களுக்கு என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு இல்லாதனால இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுக்காக நீங்க மாறி காட்டினேன் அப்படின்னு அம்பாள் வந்து சட்டா பரமாத்மஸ்வரூபம் ஞாபகம் சொன்னாங்க. இந்த சரித்திரம் தெய்வ சகோதரம் இருக்கு. இது என்னன்னா சைத்திர மாசம் தமிழ் மாசம் அமாவாசை பூர்த்தியான அதுக்கப்புறம் ஒன்பதாம் நாள் நான் இன்னைக்கு அம்பாள் ஆவிர்ச்சாள் அப்படின்னு தெய்வ சகோதரத்துல சொல்லியிருக்கு. இந்த எந்த புராணத்துக்கு இருந்தீங்க தாரகஸ்து கஷேத்திரத்துக்கு இருந்தேன் அங்க ஒரு புராணம் இருக்கு கஷேத்திர புராணம். அந்த கஷேத்திர புராணத்துல சஹஸ்திர ஒரு மலை இருக்கு. நம்ம மலையுடைய கண்ணப்பன் இருந்த மலை மலையுடைய ரெண்டு மலையுடைய வண்டியில நிறைய மாமரங்களும் நிறைய அருவிகளும் இனிமிதிகளும் ஒரு இடம் இருக்கு. கொஞ்ச நேரம் மலையில வேணும் ஏறிட்டுருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு பேர். அந்த சஹஸ்திராட்சி லிங்கம்ட்டு இந்த நிலையிலிருந்து ஒரு லிங்கம் இருக்கு. அப்புறம் அம்பாள் ஆயுர்வேதம்ட்டு அந்த இடத்துல மலை மேல அந்த கஷேத்திர புராணத்துல அதனாலதான் அந்த ஏற்பட்டது அம்பாளுடைய ஞானஸ்திரத்தையும் அவர் சொன்ன அதனாலதான் ஞானாம்பிக்கை வந்து சரி காலஸ்திரம் ஞானாம்பிக்கைன்னு வந்து ஞானத்து பிரதேசம் பண்ற அம்பிக்கை மட்டுமல்ல ஞானாம்பிக்கை வந்து அதனால இந்த தெய்வ சாதத்தில் இப்படி இருக்கு. அந்த கலஹஸ்து கஷேத்திர புராணத்துல இப்படி இருக்கு. இந்த பிரமாபுரத்துடைய கதையே இதுலையும் இருக்கு அதுலையும் இருக்கு. இதுல காலம் இருக்கு அதுல தேசம் இருக்கு. அந்த ஞானாம்பிக்கையாக அதுக்கு வச்சா அந்த மலை மேலேன்னு அந்த சொல்லியிருக்கு. அதனால ஸ்ரீராமனும் ராமனுடைய நவராத்திரியும் தேவியுடைய நவராத்திரியும் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு வசந்த நவராத்திரி. அதனால நானும் ராம தரிசனம் அந்த இடத்துல இந்த தேவி தரிசனம் இந்த ரெண்டுமே சேர்ந்து இந்த ஒன்பது நாள் இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரியில பூர்த்தி வச்சு அம்பாளுடைய அனுகிரகம் இந்த ஊர்லாம் சமமா இருக்குன்னு தெரியும். ஸ்ரீராமன் எல்லாத்தையும் ரசிக்க வேண்டியவர். ராமனுக்கு அபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசந்தவான் லோகாபிராமம் ஸ்ரீராமன் சீயோ சீயோ ரமானம் ஆத்மானாம் ஆத்மகாரம் பீதானாம் பீஜநாசனம் பிசதாம் காலகண்டம் ராமச்சந்திரம் ரமானம் கோதம்பாய சந்தீராய கண்டிவாதிஜெய்த்தாய ராமாய ஆபன் நிவாரணே அந்தபுஷ்டுதச்சை பாரிஷதச்ச மகாபலோ ஆகர்ண பூர்ண தர்மானோ ரட்சேதாம் ராமரட்சணோ குடும்பக்ஷேமம் தேசக்ஷேமம் லோகக்ஷேமம் எல்லாத்தையும் சட்ட ராமனுடைய தர்மத்துல நான் அர்ப்பணம் பண்ணி அவங்களை சொன்ன அப்படின்னு இருந்த அது லட்சேமங்களும் நோக்கமாக அவனுக்கு முன்னாடியே நோக்கலாம். அம்பிக்கையும் ராமனும் ராமன் அம்பிக்கையும் அம்பிக்கா ராமன் அவன் வித்தியாசமே கிடையாது. இந்த ஒரு குருகுருப்பா இந்த அறிவிச்சிருக்கா இந்த சச்சா சத்திரமாக அறிவிச்சிருக்க ராமன் எல்லாருமே ராமன் ராமன் ராமன் இருக்கலாம். அதை எடுத்தாலும் வடக்கு துளசி ராம துளசிவாசோ இங்க காசியில இங்க தெரியாத்துல அதிகாரோ இங்க அருணாச்சல போகிற அருணத்தர் அருணாச்சல போகிற ராமனும் தெளிவாடியும் ஒரு கஷேத்திரம் அந்த ஒரு பார்த்தீங்கன்னா ராமனை பத்தி அவர் இருக்கார். எந்த மகான்கிட்ட இருந்தாலும் என்ன ராமனையே சொல்லியிருக்கேன்னா நிச்சயம் தாயத்து சக்கரையே இருந்திருக்கே அப்படின்னு கேட்டா நம்ம சுத்தத்துக்கு இருக்கணும்னா அது சக்கர ஒரு சமம் தான் இருக்கு. அதனால ராமனே தான் சொல்லியிருக்கேன்னா ராம ராம ராம ராமன்ட்டு அன்றைக்கும் ராமஸ்வரூபம் தான் சக்தி சுரூபம் தான் ஈஸ்வரனுடைய ராமசாக சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இந்த இடத்துல புருஷரூபமா சீதாசிரம் எல்லாருமே நமக்கு தான் அர்த்தம் பண்ணிட்டு இரண்டும் ஒரே காலத்துல எப்பவும் ஆரம்பம் ஒரே காலத்துல ஒரே நாங்க ரெண்டும் கொடுத்து தெய்வ சகோதரத்துல இப்படி இருக்கு. இந்த இடம் பார்த்திருக்கேன் இந்த இடம் பார்த்திருக்கேன் சொல்லிக்க இந்த இடம் ஞாபகம் இருக்கு எனக்கு ஒன்னு தெரியும் இந்த இந்த தேவி ஆயிரத்தி இருக்கிற மனைவியில இந்த சைத்திரத்துல மனைவியில ஆயிரத்தி ஞானாந்திக்கையா இருந்து நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டு ரஷா சர்வாபத்தையும் ரட்சிச்சுண்டு ராமன் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு ஜானகீகாந்தஸ்மரணம் பார்வதி பதயே.